எல்லோருக்கும் வணக்கம். நான் நாலு சொல்லில் ஆசிரியர் பேசுகிறேன். எழுதுவது என்பது வந்து என்னோடய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம். அதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, என்னை தவிர்த்து இன்னொரு உயிரும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் வாழ்கிறதுக்கு என்னாலான ஏதாவது ஒரு செயலை செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியது. அந்த எண்ணம் தான், அந்த ஒரு எண்ணம் தான் இந்த நாலு சொல்லில் படைப்பு மட்டும் இல்லை, என்னுடைய அத்தனை படைப்புகளையும் விலையின்றி உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குது. இந்த குணம் வந்து கண்டிப்பாக என்னுடைய பெற்றோர்கள்டிருந்து நான் கற்றுக்கிட்டது. அதே அன்போடு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த வேண்டுகோளை உங்கள் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தலாம். வேண்டுகோள் இது தான், இது ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் வாழ்நாளில் உங்களால் முடிஞ்சதுன்னா குறைஞ்சது ஒரு அரசு பள்ளி மாணவி அல்லது ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு அல்லது ஒரு ஏழை குழந்தைக்கு கல்வி கற்க உங்களாலான என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வேன்னு நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்குங்க. அதோடு நிற்காமல் அதை உடனே செயல்படுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி செயல்கள் நிறையா பேர் செய்கிறாங்க. உங்களால் ஒரு வேளை செய்ய முடியலை, இந்த ஆண்டு செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களிடம், இந்த வேண்டுகோளை உங்கள் நண்பர்களிடம் உறவுகளிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். முடிஞ்சவங்க செய்யட்டும், முடியாதவங்க முடியறதுக்கான சூழலை உருவாக்கிக்கிறோம். நம்ம இந்த அன்பான வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டதுக்காக உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல படைப்புகளுடன் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.